Do dap down. Dap. Do dap. Look at me, Sona. Come on. What a trade. You're a good guy. Pala pala paga when I run the name. Blind days. Pogatan. Very galley, too like the end. Olay. The end. அழைத்தது அழைத்தது அவள்தான்டா தீயே பொய்யன்றால் அவள் இவள் இவள் அவள் இவள் தாண்டா அவள் மிஸ் மிஸ்டீரியஸ் இவள் பாடி கார்ஜியஸ் அவள் லோ அப்ஸ்க்யூரியஸ் இவள் நோ கன்ஃபியூஷியஸ் அவள் மிஸ் மிஸ்டீரியஸ் இவள் பாடி கார்ஜியஸ் அவள் லோ அப்ஸ்க்யூரியஸ் இவள் நோ கன்ஃபியூஷியஸ் Do don day don don day don Do don day don don day don ha veppo kaatta thermometer irukkudadi height kaatta altimeter ulladadi aalam paakatha fathometer irukkudadi பெண்ணை ஹார்ட்டுக்குள் மேட்ட சொல்லும் மீட்டர் ஒன்று கண்டுபிடி அவள் மிஸ் மிஸ்டீரியஸ் இவள் பாடி கார்ஜியஸ் அவளோ அப்ஸ்க்யூரியஸ் இவனோ கன்ஃபியூஷியஸ் அவள் மிஸ் மிஸ்டீரியஸ் இவள் பாடி கார்ஜியஸ் அவளோ அப்ஸ்க்யூரியஸ் இவனோ கன்ஃபியூஷியஸ் கனவுகளை ரகசிய இரவினில் யாசித்தாள் காலை விடிந்தவுடன் திருப்புகள் திருப்புகள் வாசித்தாள் காமம் சொட்டத்தான் இரவினில் இரவினில் யோசித்தாள் காலை வந்தாலோ இறைவனை இறைவனை போசித்தாள் புதிர் போலே நீழ்கிறாள் கதிர் போலே வீழ்கிறாள் வெளியே நான் தேடினேன் என் உள்ளே வாழ்கிறாள் Our Miss Mysterious